முத்துமலையே முத்துமலையே, மண்ணை தொடமுன் மறைந்தது என்ன? வெள்ளிமலையே வெள்ளிமலையே, துள்ளி வந்து தொலைந்தது என்ன? தாவணி மின்னல் சிதறி அடிக்க, மண்மதையடிகள் மனதில் சிடிக்க, இளமை வயலில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒரு முறை வருவாயா நீ வரும்போது? நீ வந்தாய் கொஞ்ச நேரம் என் வீடு.